ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகவதே பாஷ்யஹாராய மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகுலபூஷண மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீதரங்க மகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம ஸ்ரீ அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ சீனிவாச பரபிரம்மணே நம ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் சதாகிருதி சீரொன்றுதோப்புழு திருவேங்கடமுடையான் பாரந்தச் சொன்ன பழமொழியுள் ஓர் ஒன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய கிருதியிலே ஒன்று அமைஞ்சாலும் நமக்கு வந்து வைகுண்ட பிராப்தின்னு சுவாமி தேசிகனுடைய தனியிலே பெரியவா சாதிக்கிறார். அதனாலே அப்பேற்பட்டதான ஒரு மகத்தான ஆச்சாரியன் பண்ண கிரந்தமானது இந்த தயாசதகம் சீனிவாசனை பத்தி, சீனிவாசனுடைய தயையுடைய பரிணாமங்கள் என்ன அப்படின்னு சொல்ற அந்த சந்தர்ப்பத்திலே சுவாமி தயை பத்து பேசுறதுக்கு முன்னாடி ஆச்சாரியால் தான் நம்ம நமஸ்காரம் பண்ணணும், பெருமாளை சேவிக்கணும், பிராட்டியை சேவிக்கணும், பராசரரை சேவிக்கணும்னு நமக்கு காட்டி கீழ் ஆறு ஸ்லோகங்களாலே அற்புதமா நமக்கு விஷயங்களை கொடுத்து பிரபத்யே வந்தே பஜே இது மாதிரி பதங்களே அஞ்சலி வைபவத்தை சொன்னார் சுவாமி தேசிகன். கீழ்ப்பாசுரத்திலே பிராட்டியினுடைய மகிமையை காட்டி சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினின்னு காட்டி நமக்கு சகல ஜகத்துக்கும் பெரிய பிராட்டியே மாதாவானவள்னு காட்டி போந்தார். ஏழாவது ஸ்லோகத்தில் இந்த பாசுரத்திலே பூ பிராட்டியை நமஸ்காரம் பண்றார். அப்படின்னா வந்தே விஷகிரி சைச்சமகிஷீம் விஸ்வதாரிணீம் தத்கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யயா அப்படின்னு சாய்க்கிறேன். இந்த சீனிவாசனுக்கு உட்பட்டதானது இந்த பதினாலு லோகம். இந்த லோகத்தையே தரிப்பவளானவள் இந்த பூப்பிராட்டி. இந்த லோகங்களை மட்டும் தன் வசத்திலே வைத்துக் கொண்டும் சீனிவாசனையும் சேர்த்து தரிக்கிறா இந்த பிராட்டி. அப்பேற்பட்டதான பூப்பிராட்டியை வந்தே விஷகிரி சஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீம் அப்பேற்பட்ட பிராட்டியை நான் சரணமடைகிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இந்த பூப்பிராட்டின வைபவம் சொல்லி மாளாது. வராக பெருமானுக்கு இவள் முக்கியமான பத்னியாய் விளங்கினவள், விளங்குகின்றவள். அதான் சுவாமி சொன்னார் பூஸ்துதியில சங்கல்ப கல்பலதிகாம் அவதிங்ஷமாயாக ஸ்வேச்சா வராக மகிஷீம் சுலபானுகம்பாம் விஸ்வஸ்ய மாதர மகிஞ்சன காமதேனும் விஸ்வம்பராம் அசரணா சரணம் பிரபத்யே அப்படின்னு இந்த விஸ்வம்பரை என்று சொல்லக்கூடியதான இந்த பூமியை நான் நமஸ்கரிக்கிறேன். இவர் ஒரு கற்பக கொடி போன்றவள், அவர் காமதேனுவாய் விளங்குவள். இத்தகைய பெருமையுடைய பூமாதேவியை புகழன்றில்லாபடியேன் உன் அடுக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்ற ரீதியிலே சுவாமி தேசிகன் பூஸ்துதியிலே சரணமடைகிறார். அது தனி பிரபந்தமா பூ பிராட்டிக்குன்னு அமைஞ்சது. வராக பெருமையும் பற்றி அங்கு பேசக்கூடியது. இங்கே தயை பற்றி பேசும்போதும் பெரிய பிராட்டியாரை சரணம் புகுந்தவர் பூ பிராட்டியும் சரணம் புகுவதற்கு காரணம் என்னன்னா எல்லா பிராட்டிகளும் பெருமாளுக்கு பத்னிகளாயிருக்கா. இன்னாரணையார் என்று எண்ணுவார் இல்லை மாறி இவாளுக்கு இதுதான் என்ற நியதி இல்லாமல் எல்லா அனுகிரகத்தையும் எல்லா பிராட்டியும் பண்ணக்கூடியவாவா. அதனாலே பூ பிராட்டிக்கு ஒரு தனியாக நமஸ்காரம் பண்றது சச்சம்பிரதாயமாயிருக்கு. நம்மளுடைய எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று திருவள்ளம் கொள்கிறான். ஆனா ஏதோ தடைகள் வந்து நம்மளை தாக்கிறது, அதெல்லாம் பொறுமையா இருந்து விலக்கிவிட்டு நமக்கு எம்பெருமானுடைய சீனிவாசனுடைய பரமானுகிரகம் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் கிடைக்க வேண்டும் என்று தானே சங்கல்பித்துண்டு க்ஷமயா வாரணம்யா, தன்னுடைய பொறுமையினாலே அதை வாரணம் நிவர்த்தி பண்ணி நமக்கு கொடுக்கிறாயோ. அதான் சொன்னேர், வந்தே விஷகரி சசிய அப்படின்னு. ஆச்சாரியாளெல்லாம் லோகத்தில் பலவிதமா இருக்கா, உபநயனாகும்போது திருத்தகப்பனார் அந்த குழந்தையோட மந்திரோபதேச ஆச்சாரியனாரர், பலவிதமான ஆச்சாரியர்கள் லோகத்திலே உபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரியாள், அந்த உபதேசத்துக்கு அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய இன்னொரு ஆச்சாரியன், ஆச்சாரியர் உபதேசித்த விஷயத்தை சிந்தனம் பண்ணி வைக்கணும் சீபாஷ்யாதி காலட்சேபாதிகள்லாம் ஆச்சாரத்தை நமக்கு பரிபூர்ணமா பிரசாதமா கிடைச்சதுனாக்க அதை வேற ஒரு பெரியவாட்ட உட்காந்து சிந்தனை பண்ணணும், நம்மளே படிச்சா நமக்கு உபஸ்திதி ஆகாது. அதே மாதிரி அந்த ஆச்சாரர்கிட்ட முன்கோஷ்டியிலே வாசவா, இதுல வந்து நிறைய பல ஆபத்துகள் சீபாஷ்யத்தை பண்ணினவா, பகவத் விஷயத்த ரகசியத்திலே சாரம் கசடர கசரவா கிட்ட போய் நம்ம உக்காண்டு அடியன் ஆச்சாரியன் காலட்சேப ஆச்சாரியன் அவர் புனக சிந்தனை பண்ணி வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ண அவ சிந்தனை பண்ணி வைப்பா, அவ சிந்தனாச்சாரியன் பேராவா இருக்கு. இதோட மூலம் சந்தை சொல்றவா இருக்கா, வேதாத்தியானம் பண்றது திவ பிரபந்தம் ஆழ்வாடு திவ்ய சுக்திகளை அந்த 4400 தேசிக பிரபந்தம் உள்படம் கற்றுக்கொள்வது, சப்தகாண்ட கிருஷ்ணயஜுர்வேதத்தை குருமுகமாக பிராச்சீன ரீதியிலே அபியாசம் பண்ணுவது, இப்படி ஆச்சாரியால் இருக்கா. அனுஷ்டானம் சொல்லி தரத்துக்கு சில ஆச்சாரியர்கள் இருக்கா, அந்த அனுஷ்டானம் எப்படின்னா சொல்லிக் கொடுக்க மாட்டா, அவ அனுஷ்டானம் பண்றத பார்த்து நம்ம கத்துக்கணும், அவ எல்லாம் கண்ணுக்கு நேரா தெரியக்கூடிய ஆச்சாரியர்கள். இப்படி நிறைய ஆச்சாரியர்கள் இருக்கா, எப்படி சத்சம்பிரதாயத்திலே சுவாமி ஆழ்வார்னா சுவாமி நம்மாழ்வார பொதுவா சொல்லி அவர் அங்கியாகவும் இத்தர ஆழ்வார்களை அந்த ஆழ்வாருடைய திருமேனி அங்கங்களாகவும் காட்டி அங்கியான சுவாமி நம்மாழ்வார் திருவிழில எந்த விதமான பக்தி நாம் செலுத்துறோமோ அதே பக்தியை அங்கங்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார் திருவடியிலும் செலுத்த வேண்டும் என்பது நம்ம பெரியவா சொல்லிக் கொடுத்த சாஸ்திரம். அதே மாதிரி அநேக பத்னிகள் பெருமாளுக்கு இருக்கா, இப்படியாக இரண்டாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான் பெரிய பிராட்டியார் நமக்கெல்லாம் புருஷகார பூத்தியா இருக்கான்னா அவளுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய இதர பிராட்டிகளுக்கும் அதே சக்தி உள்ளது. அவளை திருவடியிலே நாம் எப்படி பக்தி செலுத்துறோமோ அதே ரீதியிலே பூபிராட்டிக்கும் பக்தி செலுத்த வேணும் என்பதை காட்டுறதுக்காக சுவாமி தேசிகன் தனியா ஒரு வந்தனம் பண்றேன் பூபிராட்டி மேலே. வந்தே விஷகிரி சச்ச மகிஷீம் விஸ்வதாரிணீம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். எத்தனை விதமான தடங்கள் இருந்தாலும் க்ஷமையோடு பொறுமையோடு இருந்து அந்த தயாசித்தி சாம்ராஜ்யத்திலே பூபிராட்டி தானும் ஒரு பங்கெடுத்துண்டு நமக்கெல்லாம் அனுகூல போதையாக இருக்காள் அப்படின்னு. விருஷகிரி திருமலைக்கு பெயரானது அந்த இது, அதுக்கு நாதனானவன் யாருன்னா சீனிவாசன் தான் நாதன். விருஷம்னா இன்னொரு அர்த்தம் சொல்றா பெரியவா, தர்மம்னு ஒரு அர்த்தம் இருக்குன்னு பெரியவா சொல்லிக் கொடுக்கிறா. இப்படின்னா மலையே திருவிடம்னு சொன்னேன் சுவாமி நம்மாழ்வார், இந்த மலையே தர்ம ரூபமாகிய சீனிவாச ரூபத்திலே இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். மகிஷீம் அப்படின்னா மகிஷீம்னா என்ன, ஒரு பட்டத்து ராணி. ஒரு பட்டத்து ராணி எவ்வளவு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ராஜா வந்து எப்பப்பெல்லாம் கோபப்படுறாரோ பக்கத்துல உட்கார்ந்துட்டு தர்ம ரீதியிலே நியாய ரீதியிலே சுவாமி கோபப்படாதியும் இந்த ஜனங்கள்லாம் நீ ரட்சிக்க வேண்டிய ஜனங்கள், கோபப்பட்டா இது வந்து அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்துடும் சுவாமின்னு பக்கத்துல இருந்து க்ஷமையோடு பொறுமையோடு விஷயங்களை எடுத்து சொல்லி, எப்படி ஒரு தகப்பனார் குழந்தையின் மீது கோபப்படும் போது ஜனனமாதாவானவள் அவ சைகையினாலேயே தன்னுடைய பர்தாப்பை வந்து சாந்தப்படுத்தி கொஞ்சம் பொறுமை பொறுங்கோ நாளைக்கு அடுத்த பரீட்சையில குழந்தை நல்ல மார்க் வாங்குவான்னு சொல்லுவாள். அதே போல இந்த பூபிராட்டியார் பெருமாளுடைய சந்நிகிதமாக இருந்துட்டு சமை முக்கியம்னு சொல்லி தன்னுடைய பொறுமைய பெருமாளிடத்திலே ஆரோபித்து நமக்கெல்லாம் எம்பெருமானுடைய அந்த கோபத்தை நம்மேல் காட்டாமல் இருப்பதற்கு பரம உபகாரியா இருக்கா இந்த பூபிராட்டி. ஒரு ராஜா கோபப்பட்டா எப்படி நியாயமான முறையிலே அந்த விக்னத்தை வந்து வாரணம் பண்ணுவாளோ அந்த காரியத்தை இந்த பூபிராட்டி நமக்கு பண்ணி கொடுக்கறா அப்படின்னு. வேற என்ன சுவாமின்னா விஸ்வதாரிணீம் அப்படின்னு. விஸ்வம் சகஸ்ரநாமத்தை சொல்றது, பெருமாளுக்கே விஸ்வம்னு ஒரு பகுதி, விஸ்வம் விஷ்ணுன்னு சகஸ்ரநாமம் சொல்றது. அனைவரையுமே தரிப்பவள் இந்த பூபிராட்டியாக, பூலோகத்தை மட்டுமல்ல அந்த சராசரத்தையும் தாங்கிட்டு இருக்கா, எம்பெருமானையும் சேர்த்து தாங்கிறா இந்த பிராட்டி. எம்பெருமான் வந்து இந்த ஜீவாத்மா பத்து நான் உன்னை க்ஷமிக்கிறேன், க்ஷமாமின்னு சொல்றதுக்கு முன்னாடி க்ஷமித்தேன்னு சொல்லுவாளாம் இந்த பிராட்டி. உன்னை நான் மன்னிக்கிறேன்டானா, நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லுவாளாம் பூபிராட்டி. அப்பேற்பட்டதான் ஒரு அவசரம் அனுகிரகம் பண்றதுல, பெருமாளுக்கு முந்தி இவ அனுகிரகம் பண்ற. அதனாலதான் இரண்டாவது ஸ்தானத்திலே ஆச்சாரிய கோட்டியிலே தாயார நம்ம வச்சுட்டு இருக்கோம். எப்படி பிரகலாதாழ்வானுக்கு பிராணத்தை ஒரு ஹானி வந்தது தன்னுடைய தகப்பனாலே, மலையில தூக்கி வீசினான், யானை விட்டு மிதிக்க சொன்னான், பூமியில வீசி கடாசும் போதெல்லாம் அந்த பூமியானவள் ஒரு தாமரை மாறி வந்து அந்த குழந்தைய அழகா லாபகமா எடுத்துட்டு போனாலே அது ரட்சிப்பது இந்த பூமியின் கடந்த பூமியில்தான் அநேக சசியங்கள்லாம் விரக்ஷங்கள்லாம் வந்து நமக்கு பலனை கொடுக்கறது, நல்ல காய்கனிகளை கொடுக்கறது, மூலிகையெல்லாம் இந்த பூமி தானே கொடுக்கறது நமக்கு. அதனாலே ரட்சிப்பது மாத்திரம்தான் இந்த பூமியினுடைய கனவை. ரொம்ப அதர்மமா போச்சுன்னா பூகம் வந்து மழை பிளக்கிறது இத்தியாதி விஷயங்கள் நடக்கும்போது என்ன, அவளாலையும் அந்த க்ஷமையை தாங்க முடிய அவ்வளவு அதர்மம் போயிடுது. இருந்தாலும் அதெல்லாம் தாங்கிண்டு இந்த பூபிராட்டியானவள் நமக்கு அனுகிரகம் பண்றா விஸ்வதாரிணீம் அப்படின்னு. தத்கிருபா பிரதிகாதானாம், எம்பெருமானுடைய கிருப்பைக்கு அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று நினைக்கும் போது அநேக விதமான தடைகள் இந்த ஜீவாத்மா மேல அவகிட்ட அந்த அனுகிரகம் வரத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறது. என்னன்னா குவியல் குவியலா வருதுன்னா, எம்பெருமானை விட்டு ஏன் பிரிந்திங்கோன்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில மூணாவது பத்திலே ஒன்பதாம் தசகம் நன்னாதார் முருவலிப்ப நல்லுற்றார் கரைந்த அங்க எண்ணாரா துயர் விளக்கும் இவயன்ன உலக இயற்கை கண்ணாளா கடல் கடைந்தாய் உணகடற்கே வரும் பரிசு அப்படின்னு சாய்கிறார். அந்த பதிகத்தில் சொல்லும் போது எம்பெருமானே நீதானே இவாளை ரட்சிக்க வேண்டும், நீ கை விட்டுட்டியேன்னு பெருமாளை பார்த்து சுவாமி அம்மாள் கேட்கிறார். பெருமாள் அதுக்கு உத்தரம் சாதிச்சாருது, என்னன்னா நான் அனுகிரகம் பண்ணுன்னு தான் பாக்கிறேன் சுவாமி நம்மாழ்வாரு, ஆனா அவ கர்மா வந்து நான் பண்ணும் அனுகிரகத்தை தடுக்கிற சுவாமி அவ்வளவு பாவம் பண்ணிருக்கா சுவாமி, என் மேலத்துல ஒரு விசுவாசம் இல்லாம இருக்கான், நான் அவைஷ்ணவனா இருக்கானே, நான் எப்படி பண்ண முடியும் அனுகிரகம்னு பெருமாள் ஆழ்வார்த்த திருப்பி உத்தரம் சாதிக்கிறேன். அப்ப வைஷ்ணவத்தம் வர வேண்டும் என்று ஒன்றும் தேவபதிகத்தை ஆழ்வார் தொடங்கி இந்த ஆதிநாதனை சேவிங்கோ உருவதாவத தேவம் எவ் உலகங்களும் மற்றும் தன்பால் வருவில் மூர்த்தியோடத்து இத்தனையும் எந்த வண்ணம் நிற்கவே செறிவில் சென்னல் கரம்படோங்கு திரு குருகுரதனுள் குரியமான் உருவாக நீள் குடக்கூத்தனு காட்சிவதே, குரியமான் வாமனாவதாரம் பண்ணவனும் குடக்கூத்தாடி கிருஷ்ணாவதாரம் பண்ணவனுடைய திருவடி ஆசிரியங்கோள் நமக்கு நம்மாழ்வா சொல்லி கொடுத்தார். அப்போ எம்பெருமான் அனுகிரகம் பண்ணதுக்கு முன்னாடி நாம் செய்கின்ற பாபங்கள் எல்லாம் வந்து முன்னாடி நின்று இந்த ஜீவாத்மாவுக்கு எம்பெருமான் அனுகிரகம் வராதபடி தடுக்கிறது சுவாமி. அந்த தடுப்பை இந்த பூபிராட்டியார் என்ன பண்றான்னாக்கா, ஒரு காமதேனுவா இருந்து அந்த விஷயங்களை தள்ளிட்டு நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணத்துக்கு உபகாரம் பண்றா. இந்த ஜீவாத்மா என்ன பண்றது, ஆவாரா துணையன்று அலநீர் கடலுள் அழுந்தும் ஆவாய் போல் நின்று நான் துலங்க, ஒரு சமுத்திரத்துல வந்து ஒரு படகு முழுக போறது, அந்த படகை ரட்சிப்பது யார், அந்த படகுல இருக்கக்கூடிய ஜீவர்களை ரட்சிப்பது யார் என்று ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது அலநீரு கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவி கடலுள் இந்த பிறவி சமுத்திரமான கடலிலே ஜீவாத்மாக்கள்லாம் மூழ்கின்றிருக்கு. தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினடும் அப்படி எம்பெருமான் சங்கச்சக்கரதாரியானன் வந்து ரட்சிக்கிறான், அவ கூட வருவதர் திருச்சக்கரம் சங்கிரோடும் சொல்லி அந்த பிராட்டி சகிதனான பெருமாள் வந்து ஜீவகளை ரட்சிக்கிறான்னு சொல்ற. அப்போ பிராட்டி சகிதனான பெருமாள் இந்த பூபிராட்டியான நம்ம பண்ண பாபங்கள் எல்லாம் க்ஷமை கொண்டு என்ன குன்றனைய குற்றம் செய்யினும் குணங்கொள்ளும் இன்று முதலாக என்னும் என்னும் புரணரு ஆயிரம் பொன்னாழிக்கையான் சில நுரைய சிந்தித்திரு என்று ஆழ்வராதிகள் சாதித்து போந்தார்கள். இப்படி அடுத்து சொன்னார், எதனால கிருபா மாத்திரம் நமக்கு வர பிரதிபந்தகங்களை தள்ளிட்டு தன் கிருபையினாலே அனுகிரகம் பண்றா இந்த பூபிராட்டி. க்ஷமயா வாரணம் யயா அப்படின்னு பூமாதேவியோட குணம் க்ஷமையினாலே அதுக்கு பொறுமைன்னு அர்த்தம். பொறுமைதான் பூமி, அதுவே பூபிராட்டி, அதுவே திருநாமம் அதுக்கு. அதாவது குற்றம் இல்லாமல் செய்து எம்பெருமானுடைய கடாட்சத்தை இலக்காக கொண்டு ஜீவாத்மா தள்ளதுதான் இவருடைய கைங்கரியம். குற்றம் எவ்வளவு பண்ணாலும் சரி போ, நம்ம குழந்தை தன்னடையா திரத்தகத்தை தாமரையால் ஆகிலும் சிதைகுரைக்கு மேல் என் அடியார் எது செய்யா செய்தாரே நன்றி செய்தார் என்பர் போலும்னு சொல்லி அந்த பாசுரத்துடைய தாத்பரியத்தை நாம் வந்து ஸ்மரிக்கணும். அதான் சொன்ன இந்த பூபிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணதாலே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்ன, எல்லாம் கிடைக்கும்னு சுவாமி தேசிகன். எல்லாம்னு சொன்னா என்ன சுவாமி அர்த்தம், எல்லாம்னு சொன்னா என்ன, நீ எது புரிய போறியோ கிடைக்கும்னு சாகிறேன். எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தை வந்து நாம் ஆவர்த்தி பண்ணாக்கா சகல ஐஸ்வர்யங்களுக்கு கிடைக்குமோ, குடும்ப விருத்தியும் தனதார்ய விருத்தியும் ஐஸ்வர்ய விருத்தி இதெல்லாம் கிடைக்கும்னு கடைசியில அந்த பட்டாபிஷேக சர்க்கத்திலே சாதிச்சிருக்காளே வால்மீகி பகவான், அது அனைத்தும் கிடைக்கும்னு சொல்ற இங்க சுவாமி. என்னன்னா இந்த பூஸ்துதியில பல ஸ்துதியான அந்த ஸ்லோகம் கடைசியில அசேசானா ஜகத இதியா சூயதே விஷ்ணு பத்னி தஸ்யா ஸ்தோத்தம் விரசிதமிதம் வெங்கடேசேன பக்த்யா ஸ்ரத்தா பக்தி பிரஜய கருணா சேதனா சம்ஸ்துவானஹ யத்யத் காம்யம் சபதி லபதே தத்ததத்த பிரதிஷ்டாம். யத்யத் காம்யம், எம்பெருமானுடைய பத்னியாகிய பூபிராட்டி இந்த லோகத்துக்கு ஐஸ்வர்யானவள் என்று வேதம் சொல்றது. இந்த வேதம் என்ன போட்டுதற்கு உரியதான பிராட்டி, அந்த பிராட்டியை பூபிராட்டியை பற்றியதான இந்த பூஸ்துதியான ஸ்லோகத்தை வெங்கடேசனான நான் எழுதியிருக்கேன், பக்தி ஸ்ரத்தையோட எழுதியிருக்கேன். அதே பக்தி ஸ்ரத்தையோட யாதொருவன் இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்றானோ அவனுக்கு அவன் விரும்பிய அவன் கோரிய பலங்கள் அனைத்தும் விரைவிலே சாஸ்வதமாய் அனுகிரகமாகும் சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்தம். யத்யத்காமியம் சபதி லபதே தத்த தத்திர பிரதிஷ்டாம் அப்படின்னு, எது எதையும் விரும்பி கேட்கிறானோ அதனையும் சபலமாகும் சொல்லி இந்த பூபிராட்டினுடைய பெருமையை காட்டுற இந்த கிரந்தத்துல செவிச்சாலே கிடைக்கிறதுனா அந்த பூபிராட்டியுடைய ஜாயமான கட்டாட்சம் நமக்கு கிடைச்சுடுத்துனாக்க நம்ம கிட்ட இல்லாத ஐஸ்வர்யம் லோகத்துல எங்கேயும் இல்லை. அப்பேற்பட்டதன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய இந்த பூபிராட்டி. அதனாலே இவர் பண்ண கிரந்தம் வந்து தலை கட்ட வேண்டும், அதனாலே ஒவ்வொரு பிராட்டியா நமஸ்காரம் பண்றார். அதனால பூபிராட்டிக்கு பிரத்யேகமான நமஸ்காரம் பண்ணியாத சுவாமி தேசிகன். வந்தே விஷகிரி சமகிஷேம் விஸ்வதாரிணீம் தத்கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யயா அப்படின்னு ஏழாவது ஸ்லோகத்தாலே பிரத்யேகமான ஒரு அஞ்சலிய பூபிராட்டினுடைய திருவடியிலே சுவாமி தேசிகன் சமர்ப்பிக்கிறாருங்க. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.